శృతిస్మృతి పురాణానాం ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాద శంకరం లోకశంకరం. అపార కరుణాసింధుం జ్ఞానదం శాంత రూపిణం శ్రీ చంద్రశేఖర గురుం ప్రణమామి ముదాన్వహం. గురుం నామ్నా మహిమ్నా చ శంకరో యో విరాజతే తదీయాంగ్రి గలంద్రేణు కణాయాస్తు నమో నమః. శృతిస్మృతి పురాణాలాం మూడు గలం తెలియం கருணைக்கு ஆலயமாக்க அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது. குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேருமே சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பரிவா சொன்ன அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் கொடுக்கறதுக்கு எல்லாரும் சேர்த்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும் மனுஷத்தேத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய் ஜெய்சங்கர் ஹர சங்கர். நம பார்வதி பதயோவிந்தராமஸ்மி கீர்த்தனம். ஒரு 30-40 வருஷங்களுக்கு வந்து ஒரு ரூபா நோட்டு ரூபா நோட்டு எல்லாம் அதிகமாக கிடையாது. 100 ரூபா 1000 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி அதிகமான பணத்தையும் நோட்டு போட்டு இருந்தா அந்த நாளில், அப்படி இருக்கிறப்ப ஒரு மலை நடந்தது. அந்த மலைக்கு அண்ணண்ட ஒரு இங்கிலீஷ் ராஜா இருந்தது. அந்த மலைக்கு என்னண்ட ஒரு ஃப்ரெஞ்சு ராஜ்யம் இருந்தது. ரொம்ப நாளைக்கு முந்தி ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இந்த தேசத்தில் ராஜ்யங்கள்லாம் இருந்த காலத்தில். அப்போ ஃப்ரெஞ்சில் எலெக்ஷன் நடக்கிறது உண்டு. அப்போ அந்த நாளில் பிரிட்டிஷில் அவ்வளோ எலெக்ஷனில் கலகங்கள் அராஜகங்கள்லாம் அதிகமாக கிடையாது. ஃப்ரெஞ்சில் எலெக்ஷனில் ரொம்ப கலகங்கள் அராஜகங்கள் ஜாஸ்தியாக நடந்துட்டுருந்தது. அப்போ இந்த ஃப்ரெஞ்சுலக்கும் அண்ணண்ட பிரிட்டிஷ்லக்கும் ஒரு மலை ஒன்று இருந்து நடுவில். இந்த இங்கே ஒரு பெரிய சமத்தான்லாம் ஃப்ரெஞ்சு எல்லையில் அவன்கிட்ட நிறைய பணம் இருந்தது. அந்த பணத்தெல்லாம் எலெக்ஷன் டயத்தில் அடிக்கிறது, குத்துறது, வெட்டுறது, இருக்கிறது, தீண்டு போடுறது, இவற்றெல்லாம் பலாத்காரமாக கூடுறது, இப்படிலாம் ஃப்ரெஞ்சு ராஜ்யத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன்ல இவன் இருக்கிற பணம் நல்ல பணக்காரனாக இருக்கான், இந்த எலெக்ஷன் சமயத்தில் இவன் பணத்தெல்லாம் பிடிங்கிண்டு விட்டு விடலான்னுட்டு ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக இவன் வீட்டு சித்திரத்துக்கு ஆரம்பிச்சுது. அவங்க வீட்டு பக்கத்தில் கொல்லை பக்கத்தில் மலை இருந்தது. இந்த மலையில் போய் ஏறி மல்ல ஏறி மலை உச்சியை தாண்டிட்டா அங்கப்புறம் பிரிட்டிஷ் போலீஸ்காராக இருக்கா. அங்கே ஒன்றும் இந்த எலெக்ஷன்காராக இந்தியர்காராக வர முடியாது, ஃப்ரெஞ்சு கலகக்காரெல்லாம் வர முடியாது. அவனுக்கு ஒரு 10-20 லட்சம் ரூபா இருந்தது. அவன் என்ன பண்ணினா இந்த ஃப்ரெஞ்சு நோட்டு அதிகமாக இங்கெல்லாம் செலவணியாக அதுட்டு எல்லாம் நிறைய இரும்பு பொட்டிகளை 30-40 இரும்பு பொட்டிகள் தயார் பண்ணி அதில் தங்க நாணயமாயும் வெள்ளி நாணயமாயும் 2000 பவுனாயும் அரைப்பவுனாயும் இப்படிலாம் நிறைய ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி வச்சிருந்தான். இந்த அந்த அந்த இங்கேருந்து உபயோகப்படாதுன்னுட்டு எல்லாம் பணமாகவே வச்சுட்டு இருந்தான். அவன் 10 ரூபாயும் மூட்டை வெட்டிண்டு முல்ல இந்த மலையின் உச்சிக்கு வந்து இன்னொன்று பிரயத்தனம் பண்ணினான். அப்படி பிரயத்தனம் பண்ணுறப்போ அவனால் முடியல. இவ்வளவு பாரதத்துக்கு வந்து ஏறத்துக்கு முடியல மலையில். அதுவும் திருட்டுத்தனமாக கிடுகிடுங்க ரொம்ப வேகமாக ஏறவன்ட்டுருக்கு. அவன் அந்த எலெக்ஷன் கலாச்காரெல்லாம் கிட்டக்கிட்ட வந்துட்டு இருந்தான். அவனால் ஏற முடியல. சரி, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சொல்லிட்டு ஏதோ ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு 4000 ரூபாய்க்கு பவுனாக வச்சுக்கலாம்னுட்டு அப்படி நினச்சிட்டு வந்தான். அப்போ அந்த ஃப்ரெஞ்சு போலீஸ்காரன் தான் அவன் இங்கிலீஷ் போலீஸ் அதிகாரி அவன் போலீஸ்காரர்களுக்கு சொல்லிச்சு, என்னால் நிறைய லட்சக்கணக்கில் இங்கிலீஷ் நோட் இருக்குன்னு, அதுக்கு வேணும் பணம் கிடைக்குமான்ட்டு போய் விசாரிச்சுடுவான்ட்டு சொல்லி வச்சேன். என் பணக்காரனாச்சுன்னு அந்த போலீஸ் சேர்ந்தோம். அப்போ 4,000 ரூபாய்க்கு நோட்டுக்கு பணம் கிடைக்குமான்னு கேட்டான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இப்போ இவ்வளோ பணத்தை எடுத்துட்டு நம்ம மேலே ஏற முடியாதுன்னு, இல்லை அதுக்குள்ள நம்ம ஏற முடியாது, சொத்தையை விட்டுட்டு போயிடணும். ஏதோ ஆசைப்பட்டு வேணும், 1 லட்சம் 2 லட்சம் இருக்கிறத கூட அதுவும் தூக்கிண்டு போகிறதுக்குள்ள வந்து சத்திரத்துலேருந்து நம்ம எடுத்துட்டு வந்துடுவா, பிடிச்சி எழுத்து விட்டுடுவா. அதனால இந்த பணத்தை எடுத்துட்டு போக முடியாது. அப்போ எவ்வளவுக்கும் தன்னோட எத்தனை ரூபாய் நீ நோட்டு கொடுக்குறேன்ட்டு கேட்டால், நீ எவ்வளோ இருந்தாலும் கொடுக்குறேன் அப்படின்லாம். அப்போ தன்னுடைய சொத்து முழுக்க நோட்டாகவே பண்ணி அப்படியே அந்த நோட்டை துணிகளை செறிந்து மலை மேலே ஏறி அக்கறையில் போயிட்டான். அவ்வளவு பணமும் அவனுக்கு ஏ நாணயமாக இருந்தால் ரசிச்சுன்னு இருக்க முடியாது, தனக்கு உபயோகப்பட முடியாது. எல்லாம் நோட்டாக மாற்றிட்டுருக்கனால அங்கே வந்து தனக்கு மலை மேலே ஏறி மலைக்கு அக்கறையில் போய் சூட்சமாக அங்கே போய் உடனே அதெல்லாம் திரும்பி நோட்டுகள்லாம் வச்சுட்டு பேங்க்லேயும் எங்கேயும் மாற்றிட்டு பட்டுக்கும் ரொம்ப க்ஷேமமாக வியாபாரம் போகிற பண்ணிட்டு சூட்சமாக இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு கதையை சொல்கிறது. அதாவது நமக்கு பெரிய ஆபத்தாக இருக்கிறப்போ நிறைய பணம் இருக்குது, நிறைய காசும் பணமும் இருக்குது, செப்பு காசும் வெள்ளி காசும் தங்க காசும் இருக்குது. இதெல்லாம் இன்னொரு 1/2 மணிக்குள்ளே பெரிய ஆபத்து வர போகுதுன்னா இவ்வளவும் தூக்கிட்டு போக முடியாது. அவ்வளவும் தூக்கிட்டு போகிறதுக்கு எந்த மாதிரி மாற்றி தூக்கிட்டு போனால் நான் எடுத்துகிட்டு போகலாமோ அந்த மாதிரி மாற்றுறதுக்கு நோட்டுன்னுட்டு ஒன்று இருக்குது. அது கிடச்சிட்டு வேணால் நான் இந்த ராஜ்யத்தை விட்டு இன்னொரு ராஜ்யத்துக்கு போகிறப்ப கூட அது நமக்கு உபயோகப்படும். இல்லாமல் இந்த ராஜ்யத்துலேயே போட்டுட்டு தான் போகணும், நம்ம உயிரை மாத்திரம் காப்பாற்றிட்டு உயிர் மாத்திரம் போகணும், இன்னொரு ஊருக்கு இந்த பணமெல்லாம் வராது, இந்த பணமெல்லாம் இங்கே விட்டுட்டு தான் போகணும். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் இந்த பூலோக ராஜ்யத்தை விட்டுட்டு இன்னொரு ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இன்றைக்காவது பூலோகத்தை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருக்கோம், நமக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம், நாம ஒரு நாளைக்கு போகிறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். போகிறப்ப இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுறோம், ஒன்றும் எடுத்துட்டு போக முடியல. அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டே போக முடியா ஒரு நோட்டு ஒன்று ஒரு நோட்டாக ஒன்று மாற்றணும்னுட்டு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அந்த நோட்டு தான் தர்மம் தர்மம்னு பேர். அதனால் இவ்வளோ பணத்தையும் தர்மமாக பண்ணி வச்சுட்டா தர்மங்கிறது பின்னோடையே வரும். அதனால் எங்கே போனாலும் விடாதுங்க. தர்மம்னால பணமாக மாத்திரம் வச்சுருந்தோனாக்கா பணமும் சுகமும் இங்கே இருக்கிற போகமும் சுகமும் இப்படியே பண்ணி வச்சுட்டு இருந்தோனாக்கா இந்த போகமும் சுகமும் இன்னும் பாவமாக தான் மாறும். பாவத்தை தூக்கிட்டு போனப்போ பாக்கி இருக்கிற பணத்தை பணம் அப்படியே வச்சுருந்தோம். ஏதோ காமமோ சுகமோ போகமோ இதெல்லாம் அனுபவிச்சோம்னா அவ்வளவும் பாவ நோட்டாக வெயில் இருக்கும், அதனால புண்ணிய நோட்டாக இருக்காது. பாக்கி பணம் இருந்தாலும் அப்படியே இருக்கும், அது புண்ணிய நோட்டுங்களே பாவ நோட்டுங்களே அப்படியே கிடக்கும். அது நாம் எடுத்துன்னு போக முடியாது. அதனால நாம் எப்படி இருந்தாலும் நாம் வந்து நிச்சயமாக அந்த தேதியில் போய் ஆகணும். இதோட தேதியில் அப்போ போகிறப்போ நாம் இருக்கிறது எல்லாம் பணத்தை மாத்திரம் இல்லை, உடல் இருக்க முடியாது, சரீரத்தில் இருக்க முடியாது ஒரு சக்தி, வாயில் இருக்க முடியாது, நாக்கில் இருக்க முடியாது ஒரு சக்தி, எல்லாத்தையும் தர்ம நோட்டாக மாற்றிடணும். நமஃ பார்வதீபதயே. கோவிந்தநாமத்தின் கீர்த்தனம்.